மட்டக்களப்பு மாவட்டத்தின் போர்தீவுப்பற்று பிரதேசவைக்குட்பட்ட கிராமமே பலாலிவம்பு ஆகும். இங்கு பல தேவைகள் காணப்பட்டாலும் அடிப்படை தேவையாக தண்ணீர் காணப்படுகின்றது. இந்த கிராமம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை இங்குள்ள மக்கள் தண்ணீருக்காக பல இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றிவர வயல் நிலங்களாலும் இயற்கை மரங்களாலும் கொண்டமைந்த இந்த கிராமத்தின் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் வி. சக்திவேல். போரதீவுப்பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட பலாலிவேம்பு கிராமம் ஓர் விவசாய கிராமமாகும். இங்கு வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர். இவ்வாறு இருந்த போதும் தாம் மேற்கொள்ளும் பயிற்சிகளை கூட தொடர முடியாமல் உள்ளதாக கூறுகின்றார் யோகநாயகி. தண்ணி இல்லாததான் முதல் கஷ்டம். காய்கிற கொச்சு கண்டலாம் கிடந்து சாகுது, சின்ன பிள்ளையெல்லாம் சாகுது. பாருங்க இருக்கிற கோலத்துகள் எல்லாம் மோசமான நிலையில. நாங்க இப்ப ஒரு 15-16 வருஷம் கூட கஷ்டம் தான் வர்றோம். எத்தனையோ பேர் வந்து வீரிய பண்ணிட்டு போயிருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து போட்டோ பிடிச்சிட்டு போறாங்க. உண்டுமங்களுக்கு ஆனது இல்லை, தாரம் தாரமாட்டான் சொல்றாங்க. விடவு வாரது நாங்க ஒரு சோகம் நாங்க கடையில். மனிதனின் தாகத்திற்கு தண்ணீர் இன்றியமையாததாகும். ஆனால் பலாலிவேம்பு மக்கள் தமது கிராமத்திலிருந்து மிக தூர இடங்களுக்கு சென்றே தண்ணீரினை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி தனது மன ஆதங்கத்தை தெரிவிக்கும் பரமானந்தம். எங்களுக்கு குடிநீர் இல்லங்க, குடிநீர் பிரச்சனையாக எங்களுக்கு பிரதி தாங்கி தண்ணி தாங்கி தவறு விழுந்து உடஞ்சி கிணறு கொண்டு கொடுக்கறாங்க. அது வந்து தண்ணீர் தான் கட்டுறாங்க, உப்பு தண்ணீர் கிடையாது. எங்களுக்கு அந்த உப்பு தண்ணியும் இல்ல, நட்டு தண்ணி இல்லை. நாங்க இப்ப பரதி கொண்டிருக்கோம், நாங்க இப்ப கோவிப்புறை போறோம், இல்லாட்டி பழையாம போகணும், இல்ல திக்கோடி போய் தண்ணி எடுத்து வேண்டிய நிலையில நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம். மிக தூர இடங்களுக்கு சென்று நீர் எடுத்து வருவதனால் தாங்கள் பல சிரமங்களுக்கு உட்படுவதாகவும் இதனால் தமது பிள்ளைகளின் கற்றல் நடவடிக்கைகளும் தடைப்படுவதாக கூறுகின்றார் புவனேஸ்வரி. பிள்ளைகளை கொண்டு குளிக்காது, மாடு அடிக்க வருது, வயல் வழியை குளிக்க போன பிள்ளைகளை பள்ளிக்கு போக நேரத்தோட போனா அங்க சோர் மரம் அடிக்காங்க, நம்ம குளிக்காது வழிகிட்டு போற நேரம் போகுது. எல்லாம் கஷ்டம் தான். பலாலிவேம்பு கிராம மக்களின் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர் பூவண்ணா பிரசாந்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது முதலமைச்சருடன் தொடர்பு கொண்டு அந்த பிரதேசத்திற்கான குடிநீர் குறிப்பிட்டவைக்குரிய வேண்டுகோளை விடுத்து இருக்கின்ற முன்பே அதற்கான சின்னாவளி பிரதேசத்தில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை தொடர்பாகவும் எதிர்காலங்களில் எவ்வாறு நிரந்தர தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதற்கு ஏற்பாடு முதலமைச்சரிடம் எடுத்துச் சென்று அதற்கு ஏற்பாடு செய்ய தயாராக. கிழக்கு மாகாண முதலமைச்சரின் இணைப்பு செயலாளரின் பதிலானது பொறுப்பு வாய்ந்தவர்களின் பார்வைக்கு படாத பலாலிவேம்பு கிராமத்தின் இன்றைய தேவையாக இருக்கின்ற தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை தோற்றுவித்துள்ளதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் முன்னெடுக்கப்படவிருக்கின்ற பணிகள் மிக விரைவில் செயலுருவம் பெற வேண்டும் என்பதுமே இந்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும்.